Tudo bem. இது கையடை படலம் என்று படலத்தில் பாடல். இதில் நிறைய பாடல்கள் உண்டு. இது நாம் ஒரு தொகுப்பு நூலை கையில் எடுத்திருப்பதனால் சில பாடல்கள் மட்டும் கதை தொடர்ச்சியோடு தொகுத்து கொடுக்கப்பட்டது. கையடை படலம் என்றால் இந்த படலத்தில் என்ன செய்தி சொல்லப்படுகிறது என்றால், விஸ்வாமித்திரரிடம் ராமனையும் இலக்குவனையும் தசரதன் ஒப்படைத்ததை சொல்லக்கூடிய கதையை உடைய பகுதியாக இது இருக்கு. விஸ்வாமித்திரன் தசரதனுடைய அரண்மனைக்கு வருகிறான். தான் ஒரு வேள்வி செய்வதாகவும் அந்த வேள்விக்கு இடையூறாக அரக்கர்கள் வந்து அதை செய்ய விடாமல் தடுப்பதாகவும் அந்த வேள்வியை அழித்து விடுவதாகவும் சொல்லி அதை காப்பதற்கு ராமனை தன்னோடு அனுப்பும்படியும் அவன் கேட்கிறான். அதற்கு முதலில் தசரதன் மறுக்கிறான். ராமன் மிக இளையவன், அரக்கர்களோ மிக கொடியவர்கள், வலியவர்கள். அவர்களோடு போரிடுவதற்கான ஆற்றல் இந்த இளம் பிராயத்தினராகிய ராமனுக்கு இருக்காது. நீ என்னை கூட்டிச் செல், நான் வருகிறேன். எத்தனை இடையூறு வந்தாலும் அந்த இடையூறுகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உன் வேள்வியை நான் காப்பாற்றுகிறேன் என்று தசரதன் விஸ்வாமித்திரனிடம் சொல்கிறான். ஆனால் விஸ்வாமித்திரனும் விடாப்பிடியாக எனக்கு ராமன் தான் வேண்டும் என்று கேட்கிறான். அதன் பிறகு வசிஷ்டர், தசரதனுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய அந்த வசிஷ்டர் இடையே வந்து தசரதனுக்கு தைரியம் ஊட்டியிருக்கார். நீ ராமனை பற்றிய கவலையை எதுவும் கொள்ள வேண்டியதில்லை, ராமனுக்கு ஆற்றல் மிகுதி உண்டு, அவனை அரக்கர்கள் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று தசரதனுக்கு ஒரு நம்பிக்கையையும் மன உறுதியையும் கொடுத்து ராமனை விஸ்வாமித்திரருடன் அனுப்பும்படி செய்கிறார். இந்த கதைப்பகுதியை கூறக்கூடியதான் இந்த கையடை படம். கையடை என்றால் ஒப்புவித்தல் என்று அர்த்தம். அடைக்கலம் என்று கூட அதற்கு பொருள் சொல்லலாம். அடைக்கலம் படுத்துதல், கையடைப்படுத்துதல் என்றால் ஒரு குறிப்பிட்ட நபர்களையோ அல்லது பொருளையோ ஒருவரிடம் கொஞ்ச காலத்திற்கு கொடுத்து வைத்திருந்து நான் இதை பிறகு வாங்கிக் கொள்கிறேன், அதுவரைக்கும் இதை பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்று அவரிடம் கொடுத்து வைத்திருந்து விட்டு பிறகு அதை மீட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். இதுதான் அடைக்கலமாக கொடுத்தல் அல்லது கையடையாக கொடுத்தல் சொல்லுவோம். சிலப்பதிகாரத்தில் அடைக்கல காதை என்ற ஒரு பகுதி இருக்கு. அங்கு கண்ணகியை அந்த இடையர் குலத்தவர்களிடம் கோவலன் ஒப்படைத்து போன செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடைக்கல காதை, உங்களை பாதுகாத்திருங்கள், நான் மதுரைக்கு சென்று சிலம்பை விற்றுவிட்டு வருகிறேன் என்று கோவலன் தன்னுடைய மனைவியை அந்த இடையர் குலத்தவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு செல்வதாக வருகிறது. அந்த பகுதியை குறிக்கக்கூடிய கதை பகுதிக்கு அடைக்கல காதை என்று இளங்கோவடிகள் பெயரிட்டு, இங்கு கையடை படலம் என்று தம்பர் பெயரிட்டு, தன்னுடைய புத்திரர்களை விஸ்வாமித்திரரிடம் தசரதன் ஒப்படைத்த பகுதியை சொல்லக்கூடிய பகுதி இது. இந்த பாடல் அரிசீர் ஆசிரிய விருத்தம் என்னும் இலக்கணத்தில் அமைந்திருக்கும். அரிசீர் ஆசிரிய விருத்தத்தில் எத்தனையோ வகைகள் இருக்கு, இது ஒரு வகை. என்னனைய முனிவரரும் இமயவரும் இடையூறுவன் உடையரானால் பல்நகமும் நகுவெள்ளி பனிவரையும் பார்க்கடலும் பதுமபீடத் அந்நகரும் கற்பகனாற் தனிநகரும் மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழ் உண்டோ இகல் கடந்த புலவு வேலோ. விஸ்வாமித்திரர் வந்துவிட்டார். விஸ்வாமித்திரர் தசரதன் எல்லாம் இருப்பது பற்றியும் விஸ்வாமித்திரர் வருவது பற்றியும் எல்லாம் வரிசையாக கதை சொல்லி வருவார் கம்பர். இது ஒரு தொகுப்பு நூல் என்பதனால் அந்த பகுதியெல்லாம் விட்டுவிட்டு விஸ்வாமித்திரர் வந்த பிறகு அவர் வந்த காரியம் என்னவென்று வினவுவதாக உள்ள அந்த செய்யுளை எடுத்து இந்த தொகுப்பாசிரியர் நமக்கு கொடுக்கிறார். விஸ்வாமித்திரர் வந்துவிட்டார் அவைக்களத்திற்கு. அவனை நோக்கி தசரதர் கேட்கிறார், நீர் வந்த காரியம் என்னவென்று. அதற்கு விஸ்வாமித்திரர் பதில் சொல்வதாக இந்த பாடல் அமைந்தது. விஸ்வாமித்திரர் தசரதனுக்கு பதில் சொல்கிறார், நான் வந்த காரியம் என்ன என்பதை சொல்கிறார். அதுதான் இந்த இரண்டு பாடல்களிலும் அடங்கியுள்ள செய்தி. 37வது பாடலிலும் 38வது பாடல் முதலில் சொல்கிறார், நான் ஏன் வந்திருக்கிறேன் தெரியுமா என்பதை சொல்ல ஆரம்பிக்கும் முன்பே தசரதனை கொஞ்சம் புகழ்ந்து சொல்வது போல சொல்கிறார். பொதுவாக நம்முடைய இயல்பு அதுதானே, நாம் யாரிடமாவது உதவி கேட்க போகிறோம் என்றால் முதலில் அவரை கொஞ்சம் முகஸ்துதி செய்வது போல பேசுவோம். இது மனிதர்களுடைய இயல்பு. மனிதர்களுக்கு மட்டுமல்ல முனிவருக்கும் கூட அந்த இயல்பு தான் இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். தசரதனை கொஞ்சம் மேம்படுத்தி சொல்லி அவனிடம் தான் பெறக்கூடிய உதவி என்ன என்பதை அடுத்து சொல்கிறார். முதலில் அவனை சிறப்பித்து பேசுகிறார். இகல் கடந்த புலவு வேலோ என்று சொல்கிறார். அந்த இகல் கடந்த புலவு வேலோ என்பது தசரதனை நோக்கி விழிக்கக்கூடிய வார்த்தை. அது விழிச்சொற்றொடர். இகல் கடந்த புலவு வேலோ, இகல் கடந்த புலவு வேலோ. இகல் என்றால் பகை என்றார். பகை, பகையை வென்ற என்ற அர்த்தம் தருகிறது அந்த கடந்த என்ற சொல். கடந்த என்ற சொல் இப்போது நாம் என்ன பொருளில் பயன்படுத்துகிறோம் என்றால், பெரும்பாலும் ஒரு இடத்தை தாண்டி போவதை கடத்தல் என்று சொல். அவன் அந்த இடத்தை கடந்து விட்டான். மதுரையை கடந்து சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் கடத்தல் என்பது ஒரு இடத்தை தாண்டி வருவது, அதன் ஊடாக பயணித்து அதற்கு அப்பால் போவதை நாம் கடந்து செல்லுதல் என்று சொல்கிறோம். ஆனால் கடத்தல் என்பதற்கு வெற்றி கொள்ளுதல், வெல்லுதல் என்ற ஒரு பொருளும், அது நீங்கள் சங்க இலக்கியத்திலேயே அந்த பொருளில் அந்த சொல் பயின்று வந்திருக்கு. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் என்ற சொற்றொடர் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்க. அங்கு ஆரியப்படை கடந்த என்ற அந்த சொல், அந்த கடந்த என்ற சொல் ஆரியப்படையை வென்ற என்ற பொருளை தருகிறது. ஆக கடத்தல் என்ற சொல்லுக்கு வெல்லுதல் என்ற ஒரு பொருள் உண்டு. இகல், இகல் என்ற சொல் பகை என்ற பொருளில் திருக்குறளில் பல இடங்களில் பயின்று வந்திருப்பதை கண்டிருக்கிறோம். இகல் என்ற ஒரு அதிகாரமே இல்லை. இகல் என்றால் பகை என்றார். இகல் கடந்த புலவு வேலோ, பகையை வென்ற வேலை உடையவனை. வேலோ என்றால் வேலை உடையவனே என்று அவனை விழிக்கக்கூடிய அந்த வார்த்தை. அந்த வேலை என்பதற்கு புலவு என்ற ஒரு அடையை கொடுத்திருக்கிறார். புலவு என்றால் மாமிசம் என்று பொருள். ஊம், ஊம் என்று சொல்கிறோம் அல்லவா, மாமிசம் புலால் என்றார். புலவு வேல் என்றால் பகைவர்களுடைய மாமிசம் படிந்திருக்கக்கூடிய வேல் என்ற அர்த்தம் தெரியும். போர்க்களத்தில் பகைவர்களை குத்தி குத்தி அவர்களுடைய அந்த சதை துணுக்குகள் எல்லாம் படிந்த வேலை உடையவன், அப்படிப்பட்ட வேலை உடையவனே என்று தசரதனை நோக்கி விழித்து பேசுகிறார் விஸ்வாமித்திரர். அது அவனுடைய அஞ்சாத வீரத்தன்மையை குறிக்கக்கூடிய சொற்றொடராக இருக்கு. அவனுடைய அந்த சத்திரிய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சொற்றொடராக இருக்கு. இதன் மூலம் அவனுடைய வீரத்தை சொல்லிவிடுகிறார். யாருக்கு அஞ்சாதவனாக இருக்கிறாய், மிகப்பெரிய ஆற்றலாளனாக இருக்கிறாய், அதனால் நான் உன்னிடம் கேட்டு வந்த உதவியை நீ தட்டாமல் செய்வாய், அந்த தன்மை உன்னிடம் உண்டு. ஏனென்றால் நீ அஞ்சாத சத்திரியத்தன்மை வாய்ந்தவன் என்பதனால் நான் கேட்கக்கூடிய உதவி உன்னிடம் இருந்து தட்டாமல் கிடைத்துவிடும் என்பதை அந்த ஒரு சொற்றொடர்களிலேயே மறைமுகமாக விஸ்வாமித்திரர் புரிய வைத்து விடுத்தார். இகல் கடந்த புலவு வேலோ, பகையை வென்ற பகைவர்களுடைய மாமிசம் பொருந்திய வேலாயுதத்தை உடையவர் என்று அந்த சொற்றொடருக்கு. புலவு வேலோ, பகைவர்களின் மாமிசம் பொருந்திய வேலாயுதத்தை உடைய தசரதனே, பகைவர்களை வென்றவனே என்று அந்த சொற்றொடரில் அவனை பிடித்துவிட்டு அவன் பேசுகிறான். என்ன சொல்கிறார் என்றால், என்னைய முனிவரரும் இமயவரும் இடையூறோன் உடையரானால் பல்நகமும் நகுவெள்ளி பனிவரையும் பார்க்கடலும் பதுமபீட தன்னகரும் கற்பகனா தனிநகரும் மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழ் உண்டோ. என்னைய முனிவரர், என்னை போன்ற முனிவர்களும், முனிவரர் என்றால் முனிவர்களில் சிறந்தவர் என்றார். முனிவர் என்றால் முனிவரை குறிக்கும், முனிவரர் என்றால் முனிவர்களில் சிறந்தவர்களை குறிக்கும். எண்ணிய முனிவர்களும் என்னை போன்ற சிறந்த முனிவர்களும் என்ற அந்த சொற்றொடருக்கு அதான் பொருள். அவர் தன்னை போன்ற சிறந்த முனிவர் என்று சொல்வது கொஞ்சம் ஒரு தற்பெருமையாக சொல்வது போன்ற ஒரு தோற்றத்தை தருகிறது. அதற்கு உரையாசிரியர்கள் சமாதானம் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் என்றால், என்னைய முனிவரரும் என்று அவன் சொல்வது சரியா? அப்படி சொல் ஒரு முனிவர் என்னை போன்ற சிறந்த முனிவர்கள் என்று தன்னை பெருமையாக சொல்லிக் கொள்வது பொருந்தக்கூடியதா என்று கேட்கும்போது, அதற்கு உரையாசிரியர்கள் வெவ்வேறு விதமான சமாதானம் சொல்வார்கள். ஒரு சிலர் என்ன சொல்வார்கள் என்றால், விஸ்வாமித்திரர் ராஜாவாக இருந்து முனிவரார். அவர் ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்து இயல்பிலேயே அந்த தவம் கேள்வி போன்றவற்றோடு தொடர்பு கொண்டவராக அவர் வளர்ந்து முனிவர் என்ற உயர்நிலையை அடைந்தவர் அல்ல. போர்க்களத்தில் போரிட்டு இரத்தமும் சதையும் பார்த்து மிக உக்கிரத்தன்மையாக இருந்த ஒரு சத்திரிய வம்சத்தில் பிறந்தவர் விஸ்வாமித்திரர். அவருக்கு திடீரென்று இந்த தவம் செய்வதில் ஆர்வம் பிறக்கிறது. அது ஒரு தனி கதை, விஸ்வாமித்திரர் கதை. அந்த விஸ்வாமித்திரர் கதைக்கு போனால் நமக்கு நேரம் அதிகமாகிவிடும். அதனால் அந்த கதைக்குள் போக வேண்டாம். சுருக்கமாக சொல்கிறேன், அவர் ராஜ குடும்பத்தில் பிறந்தவர், உக்கிரமான தன்மை உடைய போர் வெறி மிக்க ஒரு அரசனாக இருந்தவர். அவருக்கு திடீரென்று இந்த தவம் செய்வதில் ஆர்வம் பிறந்து உக்கிரமான தவம் செய்து இறுதியில் அந்த பிரம்ம ரிஷி என்ற ஒரு உயர்நிலையை அவர் அடைகிறார் என்று அவருடைய வரலாறு சொல்கிறது. அப்படி சத்திரியனாக இருந்து அவர் முனிவர் என்ற நிலைக்கு வந்ததனால் அந்த இயல்பிலேயே உள்ள அந்த சத்திரிய குணம் தொனிக்க அந்த தொனியில் பேசுகிறார். சத்திரியனுக்கு எப்போதும் அந்த நான் என்ற தன்மை கூடுதலாக இருக்கும், இருக்க வேண்டும். அவன்தான் ஒரு உக்கிரமான ஒரு போரிடக்கூடியவனாக, ஒரு மிகப்பெரிய நிர்வாகம் செய்யக்கூடிய திறன் வாய்ந்தவனாக இருப்பான். ஆக அந்த இயல்பு தன்மை அவனுக்குள் இருந்ததனால், அந்த விஸ்வாமித்திரருக்குள் இருந்ததனால் அவர் என்னைய முனிவரரும் என்று சொல்கிறார், என்னை போன்ற சிறந்த முனிவர்கள் என்று சொல்கிறார் என்று ஒரு சாரார் உரையாசிரியர்கள் ஒரு சாரார் அப்படி சொல்லுவார்கள். இன்னொரு சாரார் என்ன சொல்வார்கள் என்றால், மிக மிக கடினமான தவம் செய்தவன் விஸ்வாமித்திரர். சாதாரண தவம் இல்லை, மற்ற முனிவர்கள் மாதிரியான தவம் இல்லை. அவனுடைய தவத்திற்கு நிறைய இடையூறுகள் வந்தன. மேனகை என்ற ஒரு தெய்வ பெண் வந்து அவருடைய தவத்தை அழைத்த பிறகு மீண்டும் அந்த தவத்தை அவன் தொடங்கி இடைவிடாமல் தவம் செய்து எல்லா இடையூறுகளையும் கடந்து அந்த தவத்தில் வெற்றி பெற்றதாகவும் அவருடைய கதை சொல்கிறது. ஆக அப்படி உக்கிரமான தவம் செய்தவர்களையெல்லாம் குறிக்கும் விதமாக என்னைய முனிவரர் என்று விஸ்வாமித்திரர் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சிலர் சொல்வார்கள். இப்படி ஏன் இந்த சிக்கலுக்குள் உள்ளாக வேண்டும் என்று அந்த முனிவரர் என்ற சொல்லையே தூக்கிவிட்டு அந்த இடத்தில் முனிவரர் என்ற சொல் இல்லை, முனிவரர் முனிவர்களும் என்ற சொல்தான் இருக்கிறது, அது பாட வேறுபாடு என்று பொருள் கொண்டு என்னைய முனிவர்களும் என்ற ஒரு சொல்தான் அதில் வருகிறது என்று ஒரு வித்தியாசமான பாடத்தை ஏற்றுக்கொண்டு என்னைய முனிவர்களும் என்று சொன்னால் இயல்பான ஒரு சொற்றொடராக அமைந்துவிடும். அது தற்புகழ்ச்சியாக சொன்னதாக வராது. அப்படி ஒரு புதிய பாட வேறுபாடு கொள்பவரும் பல்வேறு உரைகளுக்கு இடம் அளிக்கக்கூடியதாக அந்த சொற்றொடர் அமைந்திருக்கிறது. என்னைய முனிவரரும் இமயவரும், இமயவரும் என்றால் தேவர்களை குறிக்கும். தேவர்களும், தேவர்களுக்கு ஏன் இமயவர் என்ற பெயர் வந்தது என்றால், தேவர்களுடைய கண்கள் இமைக்காது, இமையில் ஒரு விசேஷ தன்மை உடையவர்கள். நம்முடைய கண்கள் எல்லாம் இமைக்கின்றன, மனிதர்களுடைய கண்கள் அனைத்தும் இமைக்கின்றன. ஆனால் தேவர்களுடைய கண்கள் இமைக்காது, அந்த இமை திறந்த வண்ணமாகவே இருக்கும், அசையாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கும். அதனால் அவர்களுக்கு இமையவர்கள் என்ற ஒரு பெயர் வரும். இமையில் சேஷத்தன்மை உடையவர்கள், அதனால் இமையவர் என்ற இமையவர் என்று சொல்வார்கள், அல்லது இமையோர் என்று சொல்வார்கள். இதெல்லாம் தேவர்களை குறிக்கக்கூடிய சொல் வரும். இமயவர் இமயோர் என்னனையே முனிவரரும் இமயவரும் இடையூறு ஒன்று உடையரானால், என்னை போன்ற முனிவர்களும் தேவர்களும் ஏதாவது ஒரு இடையூறு வந்தது என்றால், ஏதாவது ஒரு தொந்தரவு ஒரு துன்பம் வந்தது என்றால், அப்படி துன்பத்தை உடையவர்களாக நாங்கள் ஆனால் நாங்கள் செல்லக்கூடிய இடம் என்ன எவையெல்லாம் என்றால், பல்நகமும் நகுவெள்ளி பனிவரையும் ஆர்கடலும் பதுமபீட தன்னகரும் கற்பகனா தனி நகரும் மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழும். எங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்ததென்றால் அந்த துன்பத்தை தீர்ப்பதற்காக நாங்கள் முறையிடச் செல்வோம். எங்கெல்லாம் செல்வோம் என்றால், ஒன்று கைலாய பர்வதத்துக்கு செல்வோம், அந்த வெள்ளி பனிவரை என்று சொல்லப்படக்கூடிய கைலாய பர்வதத்துக்கு செல்வோம். அந்த கைலாயத்திற்கு வெள்ளி பனிவரை என்று ஒரு பெயரில் கம்பர் அதை சுட்டுகிறார். அது பனி போர்த்த மலை என்பதனால் அது பார்ப்பதற்கு வெள்ளியை உரிச்சி அப்படியே வார்த்து வைத்திருப்பது போல் காட்சி தரும். அதனால் அதற்கு வெள்ளி பனிவரை என்று, வரை என்றால் மலை என்றார். அங்கு நாங்கள் செல்வோம், அந்த சிவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த கைலாய பர்வதத்திற்கு நாங்கள் செல்வோம். இல்லை என்றால் பார்க்கடலுக்கு செல்வோம். பார்க்கடலில் திருமால் பள்ளி கொண்டிருக்கிறார். அந்த திருமாலிடம் சென்று முறையிடுவதற்காக பார்க்கடலுக்கு செல்வோம். இல்லை என்றால் பிரம்மதேவன் இருக்கக்கூடிய அந்த சத்தியலோகத்திற்கு செல்வோம். பதும பீடத்த அன்னகரும், பதும பீடம், பதும பீடம் என்றால் பத்ம பீடம் என்றார். பத்மம் என்ற வார்த்தை தமிழ் மரபுக்கு ஏற்ப பதுமம் என்று வரும். தமிழில் தமிழ் மரபில் அந்த வல்லினம் பா என்ற வல்லினத்திற்கு, வல்லின எழுத்துக்கு அப்பால் இத்து என்ற அந்த எழுத்து வராது. அந்த அதாவது பா என்ற வல்லினம் அல்ல, அந்த அந்த இத்து என்ற வல்லினம், அந்த இத்து என்ற வல்லினத்திற்கு அப்பால் மா என்பது வராது. அதை வந்து மெய் மயங்கியல் என்று சொல்வார். மெய் மயங்கியல் என்ற ஒரு விதி இருக்கிறது. இத்து என்பதற்கு அடுத்து மகரம் வராது. மகரம் என்ற அந்த வெள்ளினம் வராது. அந்த இத்து என்பதற்கு அடுத்து இம் என்ற அந்த மெய் எழுத்து வராது. அதை புள்ளி மயங்கியல் என்று தொல்காப்பியம் எல்லாம் அந்த அடிப்படையில் பார்க்கும் போது பத்மம் என்று சொல்வது தமிழ் மரபு அல்ல. ஆனால் இப்போது கால போக்கில் ஏற்ப அது மாறிவிட்டது. அது மாறி இப்போ பத்மம் என்று சொல்கிறோம், சத்தியம் என்று சொல்கிறோம். சத்தியம் பத்மம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மரபு இப்போது வந்துவிட்டது. இப்போது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது வந்துவிட்டது. பத்மபாதம் பணிந்த பின்னால் என்று அபிராமிப்பட்ட அபிராமி அந்ததையில் பாடியிருக்கிறார். பத்மம் என்றே பயன்படுத்தியிருக்கார் பத்மம். அதே போல அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் அப்படி அந்த புள்ளி மயங்கியல் அந்த கோட்பாட்டை அனுசரிக்காமல் புதுமையை புகுத்துதல் என்ற அடிப்படையில் புதுமையாக பயன்படுத்திய நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் மரபுப்படி சொல்லும் போது பத்மம் என்பது பதுமம் என்று மாற்றித்தான் பயன்படுத்த வேண்டும். அதுதான் சரியான முறை. அந்த முறைப்படி கம்பர் இங்கு பதுமம் என்று பயன்படுத்தியிருக்கிறார். பத்மம் என்பதை பதுமம் என்று பயன்படுத்தியிருக்கிறார். பத்மம் என்றால் தாமரை. தாமரை என்னும் இருக்கையில் அமர்ந்திருக்கிறான் பிரம்மதேவன். ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு இருக்கையில் இருப்பதாக கூறுவது புராண மரபு. இங்கே பிரம்மதேவன் தாமரையில் இருப்பதாக கம்பர் குறித்திருக்கிறார். அவனுக்கு அவன் தாமரையில் இருப்பதனால்தான் அவனுக்கு மலரோன் என்ற ஒரு பெயர். மலரோன், பங்கையத்தோன், கமலத்தோன் என்றெல்லாம் பிரம்மதேவனுக்கு ஒரு பெயர் புராணங்களில் சொல்லப்படும். அவன் தாமரையில் என்னும் தாமரை மலர் என்னும் அந்த இருக்கையில் இருப்பதனால் அவனுக்கு அந்த பெயர் வந்து. பதுமபீட தன்னகரும், தாமரை மலர் இருக்கையுடைய அந்த நகர், அந்த சத்தியலோகம், அந்த சத்தியலோகத்திற்கும் கற்பக நாட்டு அணிநகரும். கற்பக நாடு என்பது தேவேந்திரனுடைய அமராவதி நகரை குறிக்கும். அங்குதான் கற்பக மரங்கள் வளர்ந்து நிற்கக்கூடிய பகுதி. அங்கு அந்த நாட்டை ஆளக்கூடியவனாக இந்திரன் இருக்கிறான். அந்த இந்திரனிடமும் நாங்கள் முறையிடச் செல்வோம். எங்களுக்கு துன்பம் வந்தது என்றால் சிவனிடம் முறையிடச் செல்வோம், அதற்காக கைலாயத்திற்கு செல்வோம், அல்லது திருமாலிடம் முறையிடச் செல்வோம், அதற்காக பார்க்கடலுக்கு போவோம், அல்லது பிரம்மனிடம் முறையிடச் செல்வோம், அதற்காக சத்தியலோகத்திற்கு போவோம், அல்லது இந்திரனிடம் முறையிடச் செல்வோம், அதற்காக தேவலோக தலைநகராகிய அமராவதிக்கு செல்வோம். இப்படியெல்லாம் நாங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு முறையிடச் செல்வோம். இல்லாவிட்டால் இந்த நான்கு இடங்களுக்கும் போகாமல் இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் எங்கு செல்வோம் என்றால் அயோத்திக்கு செல்வோம். நீ ஆளக்கூடிய அயோத்தியாகிய இந்த நகரத்திற்கு வந்தடைவோம் என்று சொல்லி இதன் மூலம் தசரதனை அந்த நான்கு பேருக்கு இணையாக உயர்த்தி விடுகிறார். நீ அந்த நான்கு பேருக்கு இணையானவன் என்று நேரடியாக சொன்னால் அது நேரடியாக முகஸ்துதியை செய்தது போல இருக்கும். மாறாக மறைமுகமாக சொல்கிறார், எங்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் நாங்கள் ஒன்று கைலாயத்திற்கு செல்வோம், அல்லது பார்க்கடலுக்கு செல்வோம், அல்லது பிரம்மலோகத்திற்கு செல்வோம், அல்லது இந்திரலோகத்திற்கு செல்வோம், அல்லது நீ இருக்கக்கூடிய இந்த அயோத்தி நகருக்கு வருவோம் என்று சொல்வதன் மூலம் அந்த நான்கு பேருக்கு இணையானவன் நீ என்பதை சொல்லாமல் சொல்லிவிடுகிறார் விஸ்வாமித்ரர். மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழ் உண்டோ? இந்த ஐந்து இடங்களை தவிர நாங்கள் போகக்கூடிய வேறு இடம் எங்களுக்கு உண்டோ? எங்களுக்கு புகழ் இடம் வேறு உண்டோ? புகழ் என்றால் புகழ் இடம், புகழ் இடம் என்ற சொல் இப்போதும் வழக்கத்தில் உள்ள வார்த்தை தான். சரணாலயம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் புகலிடம். பறவைகள் சரணாலயம் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம் அல்லவா, பறவைகள் வந்து சரணடையக்கூடிய இடம், அதை புகலிடம் என்று சொல்லும். பஞ்சமன அடையக்கூடிய இடம், அதைத்தான் புகலிடம் என்று சொல்லும். பாதுகாப்பாக வந்து சேரக்கூடிய இடம், அதுதான் புகலிடம். எங்களுக்கு வேறு பாதுகாப்பான இடம் உண்டோ? நாங்கள் பஞ்சம் என்று அடையக்கூடிய இடம் வேறு உண்டோ என்று விஸ்வாமித்திரர் சொல்லுது. எங்களுக்கு துன்பம் வந்தது என்றால் நாங்கள் இந்த நான்கு இடங்களுக்கு தான், இந்த ஐந்து இடங்களுக்கு தான் செல்வோம் என்று சொல்கிறார். இதில் நாம் அந்த இதுதான் இந்த பாடலினுடைய திரண்ட பொருள். இதில் நாம் சொற்களை பிரித்து பொருள் பார்ப்பது அவசியமாக, அதில் அந்த பனிவரை நகுவெள்ளி பனிவரை என்று கைலாயத்தை குறிப்பிடுகிறார். வரை என்றால் மலை, பனி வரை என்றால் பனியால் சூழப்பட்டிருக்கும் அந்த கைலாயத்தை குறிக்கிறது. வெள்ளிப்பனி வரை என்றால் அது வெள்ளி போல் தகத்தகின்ற பனியை உடைய மலை என்பதனால் வெள்ளிப்பனி வரை என்று சொல்கிறார். அதற்கு முன்பும் ஒரு அடையை கொடுக்கிறார், பல் நகமும் நகு வெள்ளிப்பனி வரை என்று சொல்கிறார். நகம் என்றால் மலையை குறிக்கக்கூடிய வார்த்தை நகம். அந்த ஒரே சொற்றொடரில் இரண்டு வார்த்தைகள், மலையை குறிக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள் வந்திருக்கு. மறை என்ற வார்த்தை மலையை குறிக்கக்கூடியது, அடுத்து நகம் என்ற வார்த்தையும் மலையை குறிக்கக்கூடிய வார்த்தை. நகம் என்றால் நகராமல் இருக்கக்கூடியது என்றார். மலைக்கு ஒரு பெயர் அசலம் என்ற ஒரு சொல் உண்டு, அசல் அச்சலம் என்று சொல்வார். அது அசையாமல் இருப்பதனால் அதற்கு அச்சலம் என்ற ஒரு சொல் உண்டு. அதே போல அதற்கு இணையான ஒரு வார்த்தை தான் நகம் என்ற வார்த்தை. நகராமல் அப்படியே இருக்கக்கூடிய தன்மை உடையது என்பதனால் மலைக்கு நகம் என்ற ஒரு சொல் உண்டு. அதை இங்கு குறிக்கிறார் கம்பர், சொல்கிறார் பல் நகமும் நகுவெள்ளி பனிவரை என்று. பல் நகமும் பல மலைகளையும் நகுவெள்ளி, நகுதல் என்றால் சிரித்தல் என்றார். நகுதல் யான் நோக்கும் காலை நில நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்ற குரல் நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்ட குரல் தான். அதில் அந்த நகும் என்ற வார்த்தை சிரித்தல் என்ற பொருளில் வரக்கூடிய வார்த்தை. இடுக்கன் வருங்கால் நகுக என்ற பொருளிலும் நகுதல் என்ற அந்த சொல் சிரித்தல் என்ற பொருளில் வருகிறது. இங்கே பல்வேறு மலைகளையும் பார்த்து இந்த வெள்ளி பனிமலை சிரிக்கிறதா? ஏன் சிரிக்கிறது என்றால் எனக்கு நீங்கள் எல்லாம் இணையாவீர்களா, நான் எவ்வளவு உயர்ந்து நிற்கிறேன், எவ்வளவு கம்பீரமாக நிற்கிறேன், எவ்வளவு காம்பீரியத்தோடு பளபளப்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன், எனக்கிடையாக நீங்கள் வருவீர்களா என்று பல்வேறு இதர பல்வேறு மலைகளையும் பார்த்து இந்த வெள்ளி பனிமலை சிரிக்கிறதா நகுகிறதா அதை சொல்கிறார். பல் நகமும் நகு வெள்ளி பனிவரையும் பல மலைகளையும் பார்த்து சிரிக்கக்கூடிய அந்த வெள்ளி பனிமலைக்கும் பார்க்கடலும் அந்த பார்க்கடலுக்கும் பதும பீடத்து அந்நகரு, பத்மாசனத்தை உடைய அந்த சத்தியலோகத்திற்கும் கற்பக நாட்டு அணி நகரும். கற்பக நாடாகிய அந்த தேவேந்திர தலைநகராகிய அமராவதிக்கும் அடுத்து மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும். அயோத்தியை பற்றி சொல்லும் போது மட்டும் ரொம்ப சிறப்பித்து சொல்கிறார், மணிமாடங்களை உடைய அயோத்தி என்னும் பொன்னகர் இரண்டும். ஏற்கனவே ஒரு அடை கொடுத்து விட்டார், மணிமாடம், மணிகள் பதிக்கப்பட்ட மாட கோபுரங்களை உடைய அயோத்தி என்று சொல்லிவிட்டார். அடுத்து மீண்டும் சொல்கிறார், என்னும் பொன்னகர் என்னும் பொன்மயமான அந்த நகருக்கும் அல்லாது புகழ் உண்டோ, இந்த நகர்களை அல்லாமல் இந்த இடங்களை அல்லாமல் எங்களுக்கு வேறு பஞ்சமென அடையக்கூடிய இடம் உண்டோ, வேறு இல்லை, அதனால்தான் உன்னிடத்து நான் வந்திருக்கேன். மற்ற இடங்களுக்கு போவதற்கு உன்னிடத்து வருவதற்கு வித்தியாசம் இருக்கிறது, அதை அதையெல்லாம் நமக்கு வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் உணர வைத்து விட்டார், ரொம்ப சொல்லாமல் சொல்லி இருக்கிறார். மற்ற இடங்கள் இப்போ கைலாயத்திற்கு போக வேண்டும் போய் போகிறார் என்றால் கைலாயத்திற்கு போய் அங்கு காத்திருக்க வேண்டும், அங்கு வாசலில் நந்தி தேவர் இருப்பார், நந்தி தேவரிடம் அனுமதி பெற வேண்டும், சிவனை சந்திப்பதற்கு அனுமதி பெற வேண்டும், நந்தி தேவர் அனுமதி கொடுத்த பிறகுதான் போய் சிவனை சந்திக்க வேண்டியது இருக்கும். சிவனை நோக்கி இவர் வணங்கி தன்னுடைய வேண்டுகோளை தெரிவிக்க வேண்டியது. அதே போலத்தான் ஒவ்வொரு இடமும் பார்க்கடலுக்கு போவதாக இருந்தாலும் பார்க்கடலுக்கு போய் விஷ்ணுவை வணங்கி தன்னுடைய வேண்டுகோளை தெரிவிக்க வேண்டியது இருக்கும். பிரம்மதேவனுடைய உலகத்திற்கு போனாலும் அங்கு சென்று பிரம்மதேவனை வணங்கிய பிறகு தன்னுடைய வேண்டுகோளை தெரிவிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அயோத்திக்கு வந்தால் தசரதன் அவரை வணங்குவான், விஸ்வாமித்திரர் வணங்குவான், விஸ்வாமித்திரன் தசரதனை வணங்க வேண்டிய தேவை இல்லை, காத்திருக்க வேண்டிய தேவையும் இல்லை, வாசலில் யாரும் இவரை தடுக்க மாட்டார், முனிவர் வருகிறார் என்றால் வாசல்கள் எல்லாம் தானாக இவருக்காக வழி திறக்கும், அங்கு உள்ள காவல்காரர்கள் தானாக திறந்து விடுவார்கள். ஏனென்றால் தசரதன் ஏற்கனவே அறிவுறுத்தி இருப்பார், முனிவர்கள் வந்தால் அவர்களை நீங்கள் தடுத்து நிறுத்தாதீர்கள், அவைக்குள் உடனடியாக அனுமதித்து விடுங்கள் என்று அவன் சொல்லி இருப்பான். அதனால் அவர்கள் தங்கு தடங்கள் இல்லாமல் உள்ளுக்குள் வந்து விடலாம். வந்தால் அந்த தசரதனை விஸ்வாமித்திரர் வணங்க வேண்டிய தேவையில்லை, அந்த தசரதனே அவரை வணங்கி என்னால் ஆகக்கூடிய காரியம் என்ன சொல்லுங்கள் என்று அவரை நோக்கி கேட்பார். ஆனால் மற்ற இடங்களுக்கு விஸ்வாமித்திரர் போனால் அவர்களை விஸ்வாமித்திரர் வணங்கி தன் குறையை தானே சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் இங்கு தசரதன் அவரை வணங்கி அவரிடம் நீங்கள் உங்கள் குறையை சொல்லுங்கள் என்று வேண்டுவார், இதுதான் வித்தியாசம். அதனால் மற்றவர்களை விட தசரதன் ஒரு விதத்தில் சிறப்புக்குரியவனாக ஆகிறான். தசரதன் நோக்கி ஏன் வருகிறான், தசரதன் அவ்வளவு சிறப்புக்குரியவனா என்றால் தசரதனை பற்றிய ஒரு முன் வரலாறு இருக்கிறது. இந்திரன் சம்பரன் என்ற ஒரு அசுரனோடு ஒரு சமயம் போரிடுகிறான், தேவலோகத்தை ஆளக்கூடிய தேவர்களின் தலைவனாகிய இந்திரன் தனக்கு மிகவும் தொல்லை கொடுத்த சம்பரன் என்ற அசுரனோடு அவன் பலகாலம் போரிட்டு போரிட்டு தோற்று தோற்று திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். கடைசியில் தசரதனிடம் வந்து உதவி கேட்கிறான் இந்திரன். தசரதன் அந்த இந்திரனுக்கு உதவியாக சம்பரனை எதிர்த்து படையெடுத்து செல்கிறான், படையெடுத்து சென்று அந்த சம்பரனை அழித்தான், அந்த அசுரனை அழித்தான் என்று தசரதனுக்கு ஒரு முன் வரலாறு இருக்கு. அப்படி அசுரர்களையெல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் பொருத்தியவன் தசரதன். அதனால் தசரதனை நோக்கி முனிவர்கள் வந்து உதவி கேட்பது, அசுரர்களை எதிர்க்க சொல்வது, இவையெல்லாம் ஒரு வழக்கமான உள்ள ஒன்றுதான். அதே போல விஸ்வாமித்திரர் வந்து உதவி கேட்க நிற்கிறார். உதவி கேட்கும் முன்பு இவ்விதமாக தசரதனை புகழ்ந்து சொல்லி இனிமேல் அடுத்த பாடலில் கேட்டுக் கொள்கிறார். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள், திரண்ட பொருள். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு? ஐயா, இதுல வெள்ளின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்க ஐயா? வெள்ளி, அந்த பனி வந்து வெள்ளி போல் இருக்கும் அல்லவா, பனி எப்படி வெள்ளின்னு சொல்ல முடியும், பிரகாசமா இருக்கிறதுனால சொல்றீங்களா? இல்ல இல்ல, பனியும் வெள்ளியும் வெள்ளை நிறம் தானே? வெள்ளி பனிமலையின் மீது உலவுவோம் என்று பாரதி பாடியிருக்கிறார் அல்லவா. நம்ம வெள்ளினா அந்த வெள்ளி சில்வர் அந்த வெள்ளி தானே சொல்றீங்க, விளக்கு வெள்ளி விளக்கு. ஆமா, வெள்ளி வெள்ளி என்பது வெள்ளையா தான் இருக்கும், வெள்ளி பாலிஷ் வெள்ளை பண்ணினா வெள்ளை அந்த இது வரும். பனியினுடைய வெள்ளை நிறத்திற்கும் வெள்ளி என்னும் அந்த உலோகத்தினுடைய வெள்ளை நிறத்திற்கும் ஓமானமாக அது பண்பு ஓமை. வெள்ளி என்றது வெள்ளையா தான் இருக்கும், நீங்க பாலிஷ் பண்ணீங்கன்னா அந்த ஷைனிங் வரும். பட் வெள்ளை வந்து நம்ம தூய வெள்ளை வந்து அது ஒரு வெள்ளை நிறம், அது அதுவும் வெள்ளி நிறத்துக்கு அதாவது வெள்ளியினுடைய பிரகாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெள்ளி, நீங்கள் வெள்ளியை வைத்து, வெள்ளியை கொண்டு விளக்கு ஒளியில் வெள்ளியை வைத்து அதனுடைய பிரகாசம், அதனுடைய பிரகாசம் பளிச்சென்று இருக்கும். அதே போல அந்த பனி, அங்கு போர்த்திருக்கக்கூடிய பனி வெள்ளி போல அப்படியே இருக்கிறது. வெள்ளியை உரிச்சு விட்டார் போல, வெள்ளியை நீங்கள் உரிச்சு ஓட விட்டால் எப்படி இருக்குமோ அது அப்படி இருக்கும். அந்த பனியினுடைய உருகி ஓடுவது, பனி உருகி ஓடுவது அப்படி இருக்கும். சரியா, வெள்ளி பனி மலையின் மீது உலாவும் சொல்லுவார்ல பாரதியார். ஆமா ஆமா பதிவு. ஐயா இதுல என்ன அணைய முனிவரும் அப்படின்னு சொல்லாம முனிவர் அரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது முனிவர் முனிவரும் முனிவர்களும் வரர் வரன், வரன் என்றால் சிறந்தவன் என்று அர்த்தம். அந்த வரன் என்பதனுடைய மரியாதை பன்மையாக வரர் என்று வரும், அல்லது பன்மை சொல்லாக வரும். வரன் என்றால் உயர்ந்தவர், முனிவரர் என்றால் முனிவர்களில் சிறந்தவர் என்றார். அதற்காகத்தான் நான் அது அது அவருடைய தற்பெருமையாக துணிக்குது அந்த சொற்றொடர். என்னைய முனிவர் முனிவரரும், என்னை போன்ற சிறந்த முனிவர்களும் என்று அர்த்தம் தெரிகிறது. முனிவரர் என்றால் சிறந்த முனிவர் என்றார். முனிவர் என்றால் சாதாரணமாக முனிவரை சொல்லக்கூடிய வார்த்தை அவ்வளவுதான். முனிவரர் என்று சொல்லும் போது முனிவர்களில் சிறந்தவர் என்று அர்த்தம் தரக்கூடிய அப்ப முனிவரர். அது அப்ப வந்து வில் சிறந்தவர் ரரும் அந்த வர் அப்படி சேர்க்கலாமா ஒரு ஒரு ஒரு தொழில? மரன் என்பதை நான் இப்போது சேர்க்கலாம். இப்போ உதாரணத்திற்கு இதனோட சேர்க்கலாம் ஒரு. சிற்ப சிற்பி இந்த மாதிரி சிறந்த சிற்பி. ஆமா இதை வில்வரர், சேர்க்கலாம். வில்வரர் வில்லை சிறந்த முறையில் சொல்லலாம். அது அப்படி சேர்த்து யாரும் சொன்னதாக தெரியவில்லை, சேர்க்கலாம். ஒரு ஒரு சேர்த்து சொல்லலாம். வரன் என்பது ஒரு சிறப்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, சிறந்தவர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். இப்போ ஒரு சேர்த்து வீரன், சொல்லலாம். வீரன்ல வந்து சிறந்த வீரன் அப்படின்னு வீரர் வீரவரும் வீரரும் வீரன் அப்படி சொல்லுவது கொஞ்சம் கொஞ்சம் அது அந்த சொற்றொடர் சேர்வது என்பது கொஞ்சம் செயற்கையான செயற்கையாக இருக்கிறது. முனிவரர் என்று சொல்லும் போது அது இயற்கையான செயற்கையாக வந்து விடுகிறது. முனிவரர் வரும் வரன்னு சொல்லணும், வரர் வரும் என்ன வார்த்தை. வரன் என்பது அது கடவுளை குறிக்கக்கூடியது. அது இன்னும் வரன் என்பதை விடவும் கூடுதலான வார்த்தை அது. வரன் என்பவன், வரன் என்பது நேரடியாக இறைவனை குறிக்கிறது. வரன் என்பதும் இறைவனை குறிக்கலாம். இறைவனும் சிறந்தவன் தானே, எல்லோராலும் சிறந்தவன் அவன். வரன் என்று சொல்லால் இறைவனையும் குறிக்கலாம், மனிதர்களில் சிறந்தவர்களையும் வரன் என்று சொல்லால் சொல்லும். வரன் வரர் ரெண்டுமே சேம் பொருளா? ஒரே பொருள் அல்ல. வரன் என்பது வரன் என்பதையும் விடையும் ஒருபடி மேலான சொல். அது கடவுளை குறிக்கக்கூடிய சொல். சரி. அடுத்த பாடல் அவர் தான் கருதி வந்த கோரிக்கையை தசரதன் சொல்லக்கூடிய பாடலாக தருவனத்துள் யான் இயற்றும் தவவேள்வி கிடையூரா தவம் செய்வோர்கள் பெருவரச்சின் தடைகாம வெகுளியன நிறுவரிடை விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தியன நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனைத்தன் திடீர் ஒருவனைத்தன் திடீதி என உயிர் இறக்கும் கொடும் பூச்சின் உழையச் சொன்னார். ஐயா இன்னொரு முறை படிக்க அப்புறம் முடியுமா ஐயா? இன்னொரு முறை படிக்கிறீங்களா ஐயா? கருவனத்துள் யான் இயற்றும் தவவேள்வி கிடையூறா தவம் செய்வோர்கள் பெருவரச்சென் தடைகாம வெகுளியென நிருதரிடை விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தியென நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்பல் ஒருவனைத்தன் திடுதியென உயிர் இறக்கும் கொடும்பூற்றின் உழையச் சொன்னார். தசரதனை நோக்கி விஸ்வாமித்திரர் சொல்கிறார், எனக்கு உன்னுடைய நான்கு புத்திரர்களிலும் நிறைய செம்மலாக இருக்கக்கூடிய அந்த ராமனை நீ தர வேண்டும், என்னோடு நீ அனுப்ப வேண்டும். ஏனென்றால் வனத்தில் நான் செய்யக்கூடிய வேள்விக்கு இடையூறா அரக்கர்கள் இருக்கிறார், அசுரர்கள் இருக்கிறார், அவர்கள் அந்த வேள்வியை இடையே புகுந்து தடுக்காத வண்ணம் துளைக்காத வண்ணம் பாதுகாப்பாக இருந்து எங்கள் வேள்வி நிறைவேறும்படி நீ உன்னுடைய மகனாகிய ராமனை என்னுடன் பாதுகாப்புக்கு நீ அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்கிறார். இதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தி. அதை அவர் எப்படி ஒரு சுற்றி வளைத்து கேட்பது என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த முறையில் கேட்கிறார். எப்படி கேட்கிறார்? கருவணத்துள் யான் இயற்றும் தவ வேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவர சென்று அடையாம வெகுளியென நிருதர் இடை விளக்கா வண்ணம் கருவணத்துள் யான் இயற்றும் தவவேள் கரு கரு என்றால் மரம், மரங்கள் அடர்ந்த வனம். கருவனம் என்றால் மரங்கள் அடர்ந்த வனம், கரு என்றால் மரம் என்ற பொருளில் வரக்கூடிய சொல். அது இப்போது கூட நடைமுறையில் பலரும் பயன்படுத்த கரு வனத்துள் மரங்கள் அடர்ந்த அந்த காட்டுக்குள் யான் இயற்றும் தவ வேள்வி யான் செய்யக்கூடிய அந்த தவ வேள்வி தவத்தோடு கூடிய அந்த வேள்விக்கு யாகத்துக்கு இடையூறா இடையே தொந்தரவாக அவன் செய்வோர் வெறுவர சென்று அடைகாம வெகுளி என நிருதர் இடை விளக்கா வண்ணம் அந்த இடையூறா என்ற வார்த்தைக்கு அப்பால் அதனோடு இணையக்கூடிய வார்த்தை நிருதர் என்பது இடையூறா நிருதர் இடை விளக்கா வண்ணம் அந்த கேள்விக்கு தொந்தரவாக நிருதர்கள் வந்து இடையில் விளக்காத வண்ணம் நிருதர் என்றால் அரக்கர்கள் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை நிருதர் அரக்கர் அரக்கரை குறிக்கக்கூடிய வார்த்தை நிறைய வார்த்தைகள் இருக்கு அரக்கர் நிருதர் நிசிசரர் என்றெல்லாம் பல்வேறு வார்த்தைகள் இருக்கின்றன அரக்கர்களுக்கு நிருதர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நிருதர் இடை விளக்காவன் அரக்கர்கள் வந்து இடையூறாக அந்த அரக்கர்கள் இடை விளக்காவன் இடையில் புகுந்து அந்த வேள்வியை தடுக்காதவன் விளக்குதல் என்றால் அந்த வேள்வியில் இருந்து அவர்களை விளக்கி விடுதல் அவர்களை அப்புறப்படுத்தி விடுதல் அப்படி அப்புறப்படுத்தாதபடி செருமுகத்து காத்தியென நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திருக்கு செருமுகத்து காத்து அப்படி அரக்கர்கள் வந்து வேள்வியை அப்புறப்படுத்தாத வண்ணம் செருமுகத்து அந்த போர்க்களத்தில் அந்த அரக்கர்களோடு ஏற்படக்கூடிய அந்த போர் முகத்தில் நீ காப்பாயாக என்று சொல்லி என என்றால் என்று சொல்லி நின் சிறுவர் நால்வரிலும் உன்னுடைய புதல்வர்கள் நான்கு பேரிலும் கரிய செம்மல் கரும் வண்ணத்துடன் செம்மையான பண்பு நலன்புடன் தலைமை பண்புடன் இருக்கக்கூடிய ஒருவனை அந்த ராமனை தந்திடுதி தருவாயாக. தசரதனை நோக்கி என்ன சொல்கிறார் என்றால் உன்னுடைய நான்கு புதல்வர்களில் அரிய செம்மலாகிய ராமனிடம் இந்த முனிவருடைய வேள்விக்கு இடையூறாக விருதர்கள் வந்து அந்த வேள்வியை தடுக்காத வண்ணம் நீ அவர்கள் அந்த அரக்கர்களோடு போர் செய்து அந்த போரில் நீ இந்த வேள்வியை காப்பாயாக என்று சொல்லி உன்னுடைய மகனை என்னுடன் அனுப்புவாயாக என்று கேட்டான். சுற்றி வளைத்து வருவது போல இருக்கும் அந்த என என என்று இரண்டு மூன்று இடங்களில் வருகிறது. அந்த முதலில் வருவதை நான் தனியாக வைத்துக் கொள்வோம், அது அப்புறம் பார்ப்போம். பின்னால் வரக்கூடிய இரண்டு என, அந்த செருமுகத்து காத்தி என, அடுத்து ஒருவனை தன் திடுதி என. இந்த ஒருவனை தன் திடுதி என என்பது விஸ்வாமித்திரர் சொல்வதை குறிக்கும். ஒருவனை தந்திடுதி என்றால் ஒருவனை தருவாயாக என்றார். தந்திடுதி தந்திடுதி என்ற சொல் முன்னிலை ஏவல் ஒருமை வினைமுற்று. தந்திடுதி என்றால் தருவாயாக என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை. தருவாயாக என என்று சொன்னார் என்று விஸ்வாமித்திரன் சொன்னார். அந்த என என்பது அந்த சொன்னான் என்பதோடு சேரும். அது அது அந்த என என்பது என்று விஸ்வாமித்திரன் சொன்னான் என்று என. அந்த காத்தியன என்று இருக்கிறது அல்லவா, அது அசரதன் ராமனுக்கு அப்படி சொல்ல வேண்டும் என்று விஸ்வாமித்திரன் சொல்லுகிறார். காத்தியன நீ காப்பாயாக என்று நின் சிறுவர் நால்வரினும் கர்ம செம்மல் அரிய செம்மல் ஒருவனை தந்திருக்கி என்று நீ ராமனுக்கு சொல்லி, அசரதன் ராமனுக்கு அப்படி சொல்ல வேண்டுமா? நீ செருமுகத்து காத்தி, அந்த போர்க்களத்தில் நீ இந்த முனிவர்களை காப்பாயாக, காத்தி என்றால் காப்பாயாக, அதுவும் முன்னிலை ஏவல் ஒருமை வினைமுற்று என்று தசரதன் ராமனுக்கு சொல்லி ராமனை விஸ்வாமித்திரருடன் அனுப்ப வேண்டும். அவ்வாறு நீ சொல்லி என்னோடு நீ அனுப்புவாயாக என்று விஸ்வாமித்திரன் கேட்கிறார். அப்படி வருகிறது, நீ அவ்வாறு சொல்லி எனக்கு தருவாயாக, எனக்கு நீ அந்த ராமனை தருவாயாக என்று விஸ்வாமித்திரன் சொன்னான். இதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தி. அதுல இரண்டு ஓமைகளை பயன்படுத்தி இருக்கார். இந்த பாடலில் இரண்டு ஓமைகளை பயன்படுத்தி இருக்கார். அந்த எதற்கு அந்த ஓமைகளை சொல்கிறார் என்றால், அசுரர்கள் வந்து அந்த அரக்கர்கள் வந்து வேள்வியை விளக்குவது, வேள்வியை குலைப்பது, அதற்கு ஒரு ஓமை சொல்கிறார். அது என்ன ஓமை என்றால், தவம் செய்வோர்கள் வெறுவர சென்று அடைகாம வெகுளி என. தவம் செய்பவர்கள் அந்த தவம் குலைந்து போகும்படி அவர்களை சென்று அடையக்கூடியவை தாமமும் வெகுளி. தாமம் என்றால் ஆசை, வெகுளி என்றால் கோபம். தவம் செய்பவர்கள் தாமத்தையும் கோபத்தையும் விட்டுவிட வேண்டும். விட்டால்தான் அந்த தவம் நீடித்து தொடர்ந்து வரும். இல்லாவிட்டால் அந்த தவம் கலைந்து போய்விடும். அந்த காமமோ கோபமோ இடையில் வந்துவிட்டால் அந்த தவம் குலைந்து போய்விடும். அப்படி காமமும் வெகுளியும் என அரக்கர்கள் வந்து இந்த வேள்வியை தடுக்கிறார்கள் என்று ஒரு ஓமானம் முதலில் சொல்லப்பட்டது. அரக்கர்கள் வேள்வியை வந்து தடுப்பதற்கு என்ன ஓமானம் சொல்லப்படுகிறது என்றால், காமமும் வெகுளியும் வந்து தவத்தை கெடுப்பது ஓமானமாக சொல்லப்படும். எப்படி காமமும் வெகுளியும் வந்து தவத்தை கெடுக்கிறதோ அதை போல அரக்கர்கள் வந்து என்னுடைய வேள்வியை கெடுக்கிறார்கள். அப்படி அவர்கள் கெடுக்காத வண்ணம் உன்னுடைய மகனை இந்த முனிவர்களுடைய வேள்வியை நீ காப்பாயாக என்று சொல்லி நீ அனுப்ப வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் தசரதனிடம் சொல்கிறார். விஸ்வாமித்திரர் தசரதனிடம் சொல்வது எப்படி இருக்கிறது என்றால், உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உலைய சொன்னார். அதற்கு ஒரு ஓமானம் சொல்லி விஸ்வாமித்திரர் தசரதனிடம் அந்த சொன்ன வார்த்தைகள் தசரதனுக்கு எப்படி இருந்தது என்பதை ஒரு ஓமானத்தின் மூலம் சொல்கிறார். உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உலைய சொன்னார். உயிரை யாசித்து பெறக்கூடிய ஒரு யமனை போல சொன்னான். யமன் வந்து உயிரை கேட்பது போல விஸ்வாமித்திரன் வந்து ராமனை கேட்கிறான் என்று ஒரு ஓமானம் சொல்கிறார். இந்த பாடலில் இரண்டு ஓமானம், ஒன்று அந்த அரக்கர்கள் கேள்வியை விளக்குவதற்கு ஒரு ஓமானம். என்ன ஓமானம் என்றால், காமமும் வெகுளியும் தவத்தை விளக்குவது ஓமானம். தவத்துக்கு தடையாக இருப்பது ஓமானம். விஸ்வாமித்திரனுடைய வார்த்தைகள் தசரதனுக்கு எப்படி இருந்தது என்றால், உயிரை கேட்கின்ற யமனுடைய கூற்றை போல இருந்தது, யமனுடைய வாசகத்தை போல இருந்தது. அப்படியாக அவன் சொன்னான், கொடும் பூற்றின் உழைய சொன்னான், கொடிய யமனை போல. கூற்று என்றால் யமன், அந்த வார்த்தை நாம் பல பாடல்களில் பார்த்து விட்டோம். கூற்று என்றால் யமன் என்பது கொடும் கூற்றுக்கிரையன பின் மாயும், பல வேடிக்கை மனிதரை போல நான் ஏழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி பாடல் அனைவருக்கும் தெரிந்த பாடல். அந்த கூற்று என்பது யமனை குறிக்கும், இன்பம் அந்த கூற்று என்பது யமனை குறிக்கும். உயிர் இறக்கும் கொடும் கூற்றில் உழைய சொன்னார். உயிரை கேட்கின்ற ஒரு யமனை போல உழைய சொன்னார் தசரதன், மன உளைச்சல் அடையும்படி சொன்னார். உழைதல் என்றால் மனம் வருந்துதல். இந்த உழைதல் என்ற வார்த்தை இப்போது கூட கிராமப்புறத்தில் வழக்கத்தில் இருக்கிறது. அவன் ரொம்பவும் மன உளைச்சலில் இருக்கிறான் என்று மக்கள் பேசுவார். மன உளைச்சல், உளைச்சல் என்றால் கவலை, உள்ளுக்குள்ளாக அப்படியே பல்வேறு எண்ணங்களை போட்டு குழப்பி கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருப்பதைத்தான் உளைச்சல் என்று சொல்றான். அசரதன் கேட்டதனால் அப்படி ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகிவிட்டான். அதனால் தான் கொடும் பூச்சின் உழைய சொன்னான், கொடும் கொடிய யமனை போல, உயிரை யாசித்து பெறக்கூடிய ஒரு யமனை போல உழைய சொன்னான். தசரதன் மனம் உழையும்படி விஸ்வாமித்திரன் இந்த வாசகங்களை சொன்னான். எந்த வாசகங்களை? உன்னுடைய மகனை, நான்கு மகன்களில் ஒருவனான ராமனை எனக்கு நீ கொடுப்பாயாக என்று யமன் உயிரை கேட்பது போல விஸ்வாமித்திரன் ராமனை கேட்டான். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இது கொஞ்சம் சுற்றி வளைத்து வருவது போல பொருள் புரிவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய பாடல் தான். ஏனென்றால் இரண்டு பேசக்கூடிய வாசகங்கள், இரண்டு வாசகங்கள் இருக்கு. அதனால் அந்த என என்று வருவதனால் அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக புரிந்து கொண்டால் எளிமையான பாடல். கருவணத்துள் யான் இயற்கும் தவவேள்வி கிடையூரா தவம் செய்வோர்கள் பெருவரச் சென்று, அவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று, அவம் செய்வோர்கள் அஞ்சும்படி சென்று அடைகாம வெகுளியன. அது ஓம வாசகம். எதற்கு ஓமை வாசகம் என்றால் நிருதர் இடை விளக்குவதற்கு ஓமை. அவம் செய்வோர்கள் வெறுவர சென்று, வெறுவரல் என்றால் அஞ்சுதல் என்றார். அவம் செய்வோர்கள் அஞ்சும்படி சென்று அடைகாம, அவர்களை அடைகின்ற காமம் வெகுளியன. அப்படி காமமும் வெகுளியும் தவம் செய்வர்களை வந்து அடைந்து விட்டால் அந்த தவம் கலைந்து விடும். அப்படி நிருதர் இடை விளக்காவன, அப்படி நாங்கள் செய்யக்கூடிய வேள்வியை இடையில் வந்து அந்த அரக்கர்கள் விளக்காத வண்ணம் உன்னுடைய நான்கு மகன்களாகிய மகன்களில் அரியவர் செம்மலாகிய ராமனை தருவாயாக என்று தசரதனிடம் விஸ்வாமித்திரன் சொல்லுகிறான். எப்படி சொல்கிறான் என்றால், உயிரை கேட்கின்ற யமனை போல சொல்கிறான் என்று சொல்கிறான். இதுதான் இந்த பாடல் முடி. இது சந்தேகங்கள் ஐயா, செரு முகத்துக்கு என்ன சொன்னீங்க? செருன்றது முகத்துனா காத்து, செருமுகம் என்றால் போர் முகம் என்றார். போர் முகம் என்ற வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கு. செரு என்றால் போர், செருமுகம் என்றால் போர்க்களம் என்று கூட நாம் எடுத்து, செருமுகத்து காத்தி என்றால் அந்த போர்க்களத்தில் அங்கு அரக்கர்கள் வரும்போது அவர்களிடம் சண்டையை இட வேண்டியது. சண்டையிடும் போது அந்த வேள்வி கெட்டு போகும். அப்படி கெடாத வண்ணம் அந்த போர்க்களத்தில் உன் மகனை காப்பதற்கு நீ அனுப்புவாயாக என்று தசரதனுக்கு விஸ்வாமித்திரர் சொல். செருமுகம் என்றால் போர்க்களம். பெரிய செம்மல்னா கருமையாக இருக்கக்கூடிய செம்மை, கரிய செம்மையான. அந்த செம்மல் என்பது பண்பு சார்ந்த சொல். பொதுவாக அந்த அல் என்ற விகுதியில் சில சொற்கள், ஆண்பால் சொற்கள் வரும். செம்மல், பள்ளல், அண்ணல், இளவல். இளவல் இரண்டு மூன்று பாடல்களுக்கு இளவல் என்ற ஒரு வார்த்தை பார்த்தோம். இலக்குவனை குறிப்பதற்கு இளவல் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கோம். இளவல், இளவல், செம்மல், அண்ணல், வள்ளல் என்றெல்லாம் சில வார்த்தைகள் அன்பால் சொற்கள். நல் என்ற உயிரி. அதே போல செம்மல், செம்மல் என்றால் சிறந்தவன், உயர்ந்தவன், செம்மையான குணநலன்கள் வாய்ந்தவன். இதெல்லாம் சிறப்பு. கரி என்ற கரு கரு கருமையான நிறத்தை உடைய. ஆமா, கருமையான நிறம். ராமன் கரிய நிறம். ஆமா, அந்த சொற்றொடர் ஒரு அழகான சொற்றொடர். கரிய செம்மல், செம்மையே, செம்மையான பண்புகளை உடைய கரியவன். அது ஒரு முரண்பட்ட சொற்சேர்க்கை. இங்க இறக்கும் என்றால் உயிர் போகும் அப்படின்ற, உயிர் இறக்கும் அப்படின்னா இறக்கும்ன்ற வேர்டுக்கு இறந்து பெறுதல், இறத்தல் என்று இறக்கு, சொல்கிறோம் அல்லவா, இறந்து போ. யாசித்தல். யாசித்தல், உயிர் இறக்கும், உயிரை யாசிக்கின்ற கொடுங்கூட்டில். அதாவது யமன் யாசிக்க மாட்டான், உயிரை யாசிக்க மாட்டான். ஐயோ ஐயா, உயிரை நான் எடுக்க வந்திருக்கேன், கொடுத்துடுறியா என்று நம்மை கேட்க மாட்டான். அவன் கொண்டு போய் விடுவான். ஆனா இங்கு தசரதன் வந்து, யாரை தசரதனிடம் வந்து விஸ்வாமித்திரன் யாசிக்கிறார், உன்னுடைய மகனை நீ கொடுப்பாயாக என்று வேண்டுகோள் வைக்கிறார். மகனை, அது எப்படி இருக்கிறது என்றால், அந்த வேண்டுகோள் எப்படி இருக்கிறது என்றால், உயிரை யாசித்து பெறக்கூடிய ஒரு யமனுடைய செயலாக இருக்கிறது. யமன் உயிரை பறித்து கொண்டுதான் போவான், யாசித்து பெற்றுக்கொண்டு கேட்டு பெற்று போக மாட்டான். ஆனால் இங்கு இவன் கேட்டு பெறுகிறான், உன்னுடைய மகனை கொடு என்று கேட்டு பெறுகிறான். அப்படி கேட்டு பெறுவது எப்படி இருக்கிறது என்றால், உயிரை யமன் கேட்டு பெறுவது போல இருக்கு, அப்படி இருக்கிறது. இங்கு தசரதனுக்கு ராமன் உயிருக்கு நிகரானவனாக இருக்கிறான் என்பது இந்த ஓமையின் மூலம் நமக்கு தெரிய வந்தது. ராமனை அவன் கேட்பது தன்னுடைய உயிரையே கேட்பது போல தசரதனுக்கு. அந்த அடைகாம வெகுளி, அந்த அடைகாமம் என்பது அது ஒரு வினைத்தொகையாகும். தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்ற அடைகாமம், அடைகிற காமம், அடைகாமம் அது ஒரு வினைத்தொகை. அப்படி அடைகாம வெகுளி என, அப்படி அடைகின்ற காமமும் வெகுளியும் போல நிருதர்கள் வந்து, அந்த அசுரர்கள் வந்து விளக்கா வண்ணம், அந்த வேள்வியை விளக்காத வண்ணம் செருமுகத்து காட்டு, போர்க்களத்தில் நீ காப்பாயாக என்று சொல்லி உன்னுடைய நான்கு புத்திரர்களுள் அந்த கரிய செம்மலை நீ தருவாயாக என்று, என என்று, என அங்கு தந்திடுதி என்பதற்கு பிறகு வரக்கூடிய என என்பது என்று என்று பொருள். அந்த வெகுளி என என்பதற்கு பிறகு வரக்கூடிய என என்பது போல என்று ஓம உருவாக வரி. அடைகாம வெகுளி போல, வெகுளியை போல என என்பது அங்கு ஓம உருவாக இருக்கிறது. பின்னாடி வரக்கூடிய என என்பது நாம் வழக்கமாக பயன்படுத்துகிறோம் அல்லவா, என சொன்னான், என்று சொன்னான், அந்த பொருளில் ஐயா. வெகுளிக்கு வந்து கோபம்னு சொன்னீங்கல்ல ஐயா, இப்ப பேச்சு வழக்குல வெகுளினா வேற அர்த்தம் இருக்கு. ஆமா, இப்ப அதுக்கு வேற ஒரு அர்த்தமா மாறி போச்சு. ஒருவரை சொல்லும் போது ரொம்ப அப்பாவியாக இருப்பவரை பார்த்து ரொம்ப வெகுளி என்று சொல்லுகிறோம். ஆனா அதற்கான பொருள் அப்படி காலப்போக்கில் மாறி வந்து, அது பேச்சு வழக்கில் அப்படி வந்துருக்கு. ஆனால் வெகுளி என்றால் கோபம் என்ற பொருளில் தான் இலக்கியங்களில் பறக்க பயன்படுத்தப்பட்டு, திருக்குறளில் கூட இந்த வெகுளி வரி அகோபம் என்ற பொருளில் தான். சரி. காமம் வெகுளி மயக்கம் எனும் மூன்றின் காமம் கெட கெடும் நோய் என்பது திருக்குறள். அங்கு அந்த மூன்று தீக்குணங்களை சொல்கிறார். காமம் வெகுளி மயக்கம், இந்த மூன்றும் தான் மனிதனை ஆக்கிரமித்து அவனை உண்மையை உணர விடாமல் செய்யக்கூடும். காமம் ஒன்று, வெகுளி கோபம் ஒன்று, மயக்கம் ஒன்று. மயக்கம் என்பது ஒன்றை தவறாக புரிந்து கொள்வது, சரியான ஒன்றை தவறாகவும் தவறான ஒன்றை சரியாகவும் உணர்வதுதான் மயக்க நிலை. இந்த மூன்றும் அற்றுப்போக வேண்டும். அப்படி அற்று போபவர்கள் தான் ஞானம் பெற முடியும். நாமம் வெகுளி மயக்கம் என மூன்று நாமம் கெட கெடும் நோய். அந்த மூன்றின் மூன்றும் நாமமும் இல்லாமல் போய்விட்டால், அந்த மூன்றும் இல்லாமல் போய்விட்டால் அஞ்ஞானம் என்ற நோய் இல்லாமல் போய்விடும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். என்னங்க அங்கு நாமம், அந்த அந்த திருக்குறளில் நாமம் என்பது அந்த மூன்றின் பெயர் கூட இல்லாமல் போய்விடலாம் என்று சொல்கிறார். அதாவது நாம் சில நேரங்களில் சொல்லுவோம் அல்லவா, அந்த அந்த அந்த சொல்லே இல்லாமல் போய்விட வேண்டும். அதாவது என்னுடைய அகராதியில் பயம் என்ற வார்த்தையே கிடையாது என்று சொல்வது போல சொல்லே இல்லாமல் போய்விட சொல்கிறோம் அல்லவா. என்னுடைய அகராதியில் பயம் என்ற வார்த்தையே இல்லை, அதையே நான் எடுத்து விட்டேன் என்று சொல்வது போல காமம் வெகுளி மயக்கம் எனும் மூன்றின் நாமம் கெட, அந்த அந்த சொல் அந்த சொல்லே இல்லாமல் போய்விட அப்படி போய்விட்டது என்றால், அந்த பெயரே இல்லாமல் போய்விட்டது என்றால் கெடும் நோய், அஞ்ஞானம் என்ற நோய் கெட்டு போய்விடும். நாமம் என்றால் பெயர் என்ற பொருள், நாமம் என்பதை பெயர் என்ற பொருளில் நாம் எப்போதும் பயன்படுத்துகிறோம். நாமங்கர நாமகரணம் செய்தார் என்றெல்லாம் பெயர் சூட்டுதல் நாமகரணம். ஊற்றின் உழைய சொன்னான் என்றால் ஊற்றின் ஊற்றின் என்பதில் அந்த இன் என்பது கொடும் கூற்றை போல, அந்த இன் என்பது ஓமை ஓமை உருவாக வருகிறது. ஊற்றின் அந்த ஊற்று என்பது யமன், ஊற்றின் என்பது யமனை போல உழைய சொன்னார். உழைதல் உழையும்படி, அவன் மனம் உழையும்படி, தசரதன் மனம் உழையும்படி சொன்னான். யமனை போல சொன்னான், யமனை போல சொன்னான் என்று இணையும். இடையில் உழைய என்பது தசரதன் மனம் உழையும்படி சொன்னாங்க. கூற்று என்றால் சொல்லுதல் அப்படின்ற அர்த்தத்தில் இருக்குல்ல, என்ன என்ன கூற்று? அது கூறுல, அது அது கூற்று என்பது நீங்கள் சொல்வது சரிதான். கூற்று என்பது பேச்சு என்ற அர்த்தத்திலும் வரும். கூற்று என்றால் அவனுடைய கூற்று, அதுதான் அவனுடைய அவனுடைய கூற்று, கொடும் கூற்று, ஐ மீன் கூற்றுன்னு அது பொருள் எடுப்பதற்கு இடம் உண்டு. ஆனால் இங்கு யமன் என்று எடுத்துக்கொண்டால் தான் அதனுடைய தீவிரத்தன்மையை குறிக்கும். தன்னுடைய உயிரையே பறிப்பதற்கு வந்த யமனை போலத்தான் விஸ்வாமித்திரரை தசரதன் நோக்குகிறார். விஸ்வாமித்திரன் இப்படி கேட்டவுடன், விஸ்வாமித்திரன் இப்படி கேட்டவுடன் தசரதனுடைய மனம் என்ன ஆனது என்று அடுத்து சில பாடல்களில் கம்பர் சொல்லியிருப்பார். அவன் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். தன்னுடைய உயிரே தன்னை விட்டு போய்விடுமோ என்பது போன்ற ஒரு நிலைக்கு ஆளாகி விடுகிறான். அவனுடைய உயிர் ஊசலாட்டத்திற்கு உள்ளாகிவிட்டது என்றெல்லாம் கம்பர் அடுத்த பாடல்களில் சொல்லுவார். அப்படிய சொல் பார்க்கும் போது இங்கு கொடும் கூற்று என்பதற்கு நாம் கொடிய யமன் என்றுதான் எடுத்துக்கொள்வதுதான் மிக பொருள். இப்ப வந்து யாராவது நம்மளை திட்டிவிட்டால் அவன் என்னை கொடும் சொல்லுங்க. இல்ல, யாராவது நம்மளை திட்டிவிட்டால் அவன் கூறிய கொடும் கூற்று என் மனதை வாட்டி விட்டது, அவன் கூறிய கொடும். நீங்கள் சொல்வது சரிதான், அந்த பொருள் எடுப்பதற்கு இங்கே இடம் இருக்கிறது. இப்போ அப்படி எடுப்போமே, உயிர் இறக்கும், உயிரை கேட்கின்ற, இறக்கும் என்பதை கேட்டு பெறுதல் என்று வைத்துக்கொள்வோம். உயிரை கேட்கின்ற கொடும் கூற்றின் கொடிய வாசகம் என்று எடுத்துக்கொள்வோம். கொடிய வாசகத்தால் உழைய சொன்னான், கூற்றின் என்பதற்கு வாசகத்தால், அந்த இன் என்பதற்கு வாசகத்தால் என்று எடுத்துக்கொள்வோம். கொடிய வாசகத்தால் என்று கொடிய சொற்றொடரால் உழைய சொன்னான், அவன் மனம் உழையும்படி சொன்னான் என்று பொருள் எடுப்பதற்கு அங்கு இடம் இருக்கிறது. ஆனால் அப்படி பொருள் எடுப்பதை விட கொடும் கூற்றின் அந்த இன் என்பதற்கு கொடும் கூற்றுவனை போல என்று, கொடும் யமனை போல என்று சொல்வதுதான் மிக பொருத்தமாக. ஏனென்றால் அந்த அளவிற்கு தசரதன் தன் மகன் மீது பற்று வைத்திருக்கிறான். தன் மகனை பிரிவது என்பது தன் உயிரை பிரிவதற்கு சமம். அதனால் உயிரை எடுத்து போக வந்த யமனாகத்தான் விஸ்வாமித்திரரை தசரதன் பார்க்கிறான் என்று எடுத்துக்கொள்வதுதான் மிக பொருள். ஆனால் நீங்கள் சொல்லும் ரீதியாகவும் பொருள் எடுக்கலாம், அதற்கும் இடம் இருக்கு. நன்றி. நிருதர்னா அரக்கர்கள் தானே ஐயா? நிருதர் அரக்கர்கள். ஐயா நேரம் 7:30 ஆகிவிட்டது, இந்த பாடலோடு நிறுத்திக்கலாம் ஐயா. அப்படியா? அதான் சார், ஏதாவது சந்தேகங்கள் இல்லை? அடுத்த பாடலும் கொஞ்சம் நிறைய நீளமான பாடல் தான், கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ள நம்ம அதான் வரணும். ஒரு வாட்டி படிச்சிடலாம், அதோட நிறுத்திக்கலாம்.